கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிழந்த மாடத்திலே புகாரி ராகம், புகாரி ராகம், புகாரி ராகம். புகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், ஆகும்.